பாய் பையா ஏ சல்லாம் சல்லாம் சையா கொடுப்பத கொடுத்துட்டு எடுப்பத எடுத்துக்கு நேருக்கிட்ட படிச்சுக்கோ நேருக்கதை முடிச்சுக்கோ சலாம் சலாம் சையா கொடுப்பத கொடுத்துட்டு எடுப்பத எடுத்துக்கோ நெருக்கத்த படிச்சுக்கோ நெருக்கத முடிச்சுக்கோ ராஜாவா வந்தாலே தப்பேது துபாய் துபாய் பையா ஏ சலாம் சலாம் சையா ஏ துபாய் துபாய் பையா ஏ சலாம் சலாம் சையா சையா ஏ துபாய் துபாய் பையா